தெரியுதே, சினுனினு மட்டு விதரமாய் மாசுலங்கட்டு தெரியுதே, எவ்வு காவுதனு மட்டமாய் சிகியு நுமட்டு நோதனுனே நுமட்டு துண்ணு இத்தமாய் மகை கியா மட்டு திபுனே ஏகித்த விதரமாய் விதரமாய் ஏ விதரமாய் ஏகித்த விதரமாய் விதரமாய் ஏ விதரமாய் ஏ கஹித வித ரமாய் வித ரமாய் ஏ வித ரமாய்